தலைப்பு வெப்பம். உலக வெப்பத்திற்கு காரணம் யாரோ? அகிலத்தின் வெப்பத்தை அங்கத்தில் காண்பாய். விதைத்த வெப்பம் வீழ்த்த வருதோ? உடல் வெப்பத்தை தீர்ப்பது யாரோ? பனி உருக்கும் பனி நடக்குதோ? விதைத்த வெப்பம் அறுவடையாகுதே.